கிமபி மாஸ்ம ஜீஹபத்து. ஜீஹபத்துன்னு சொன்னால் அந்த மா ஜீஹபத்துன்றது மாஸ்ம ஜீஹபத்துன்றது ஒரு ஒரு யூசேஜ், அது ஒரு ஃப்ரேஸ். அது அதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னால் நிச்சயமாக பண்ணணும், பண்ணாமல் இருக்கக்கூடாதுன்னு தாத்பரியம். ஸ்தோத்திரத்தையும் இதனுடைய பிரயோகமானது இருக்குது. மாஸ்மத்தை ஜீஹபத்துன்னு சொன்னால் இது வந்து நீ விடக்கூடாது, நிச்சயமாக பண்ணணும்னு அர்த்தம். மான்றது டோன்ட்டு, அது அது அதோடய பிரயோகம் வந்து இந்த மாதிரி இருக்கும். மாஸ்மத்த ஜீஹபத்துன்னு இருக்குது, விடுறது, விடாமல் பண்ணணும் அப்படின்னு தாத்பரியமாக இருக்குது. எதை பண்ணணும்னு கேட்டால் தத்து, தத்துனா அதை, கிமப்பி கிமப்பி எது இருக்கோ அதை, தத்து கிமப்பி மாஸ்மத்த ஜீஹபத்துனா ஒன்றையும் விடாத, எல்லாத்தையும் பண்ணு அர்த்தம். தத்து கிமப்பி மாஸ்மத்த ஜீஹபத்துனா ஒன்றையும் விடாமல் அதை பண்ணணும். எது எது மதிஷ்டம் பவியத்து, எது எது மதிஷ்டம்னா மது இஷ்டம், எனக்கு விரும்புவதற்கு ஏற்றதாக பவேத்து. பவேத்துன்றது பூதாத்தனுடைய விதிலிங்கது, பவேத் பவேதாம் பவேஹுன்னு. எது மதிஷ்டம் பவேத்து தது கிமப்பி மாஸ்ம ஜீஹபத்து. அது வரைக்கும் ஒரு ஒரு பகுதியாச்சு. எங்கன்னு கேட்டால் இங்கே இவ்வுலகில், இஹ இஹ எத்து மதிஷ்டம் பவேது தத் கிமபி மாஸ்மத்தம் ஜீஹபத்து. யார் பண்ணணும்? பவான், இது பவத் சப்தம், மரியாதை நீங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. பவான் மாஸ்மத்த ஜீஹபத்துன்னு சொல்லிச்சு. அந்த மாஸ்ம ஜீஹபத்துன்றது பிரதம புருஷ பிரயோகம் அது, ஆனால் பவத் சப்தத்துக்கு ஜீஹபத்து. இது எப்படிப்பட்டவர் அப்படின்னு கேட்டால் திரியுகான விழிச்சொல் போட்டுட்டார். நிறம் ஹசஹ தவ அம்ஹஸ், அம்ஹஸ்ன சப்தத்துக்கு பாபம்னு பெயர். நிறம் ஹஸ் நிர் அம்ஹஸ்ன்னு சொன்னால் பாபம் இல்லாத. நிறம் ஹசஹ அது ஷஷ்டி விபக்தி ஏகவச்சனம், அதாவது பாபமற்ற உன்னுடைய, பாபமற்றவனுடையன்னு தாத்பரியம் இருக்கு. தவன்றது தவாக்கு இந்த நிறம் ஹசஹன்றது விசேஷனம், பாபமற்றவனா பாபமற்றவனான உனக்குன்னு தாத்பரியமானது. நிசர்க நிறநிஷ்டதா ஸ்ரூயத்தே. நிசர்கன்னு சொன்னால் இயற்கை நிறுத்தம், நைசர்கிகம் அப்படின்னா ஸ்வாபாவிகம், இயற்கையாகவே. நிறநிஷ்டதா அனி இஷ்டதானா சுகம், அனிஷ்டதான்னு சொன்னால் துக்கம். நிர் அனிஷ்டதா அப்படின்னா துக்கமற்ற தன்மை இருக்கு இல்லையா, அது கிடையாது. அப்போ துக்கமற்ற தன்மை, அதாவது துக்கமுள்ள தன்மை கிடையாது, துக்கமுள்ள தன்மை கிடையாது, அதான் துக்கமற்ற தன்மை. இது ரெண்டு நெகட்டிவாக சொல்கிறது. ஸ்ருயத்தேனா ஸ்ருதியில் சொல்லப்படுகிறது, ஸ்ருதிக்கே ஸ்ருயத்தே இது ஸ்ருதிகின் தான் பெயர், ஸ்ருதியில் கூறப்படுகிறது. இந்த பதங்களே ஸ்ருதியில் இருக்குது, அதான் தேசிகனுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி. ததஹா தேர் ஃபோர் சொல்லும்போது அந்த ததஹா, அதனால் சிருஷ்டிவத்து சம்ஹிருதிஹி கிரீடிதம் பவதி. இப்போ சிருஷ்டி பண்ணுறதுன்னு சொன்னால் அதில் துக்கத்துக்கு ஒன்றும் காரியம் இல்லை, சிருஷ்டின்றது எல்லாருக்கும் ஒரு இன்பத்தை கொடுக்கக்கூடியது தான், ஆனால் சம்ஹாரமானது துக்கத்தை கொடுக்கக்கூடியது. அப்போ சிருஷ்டி எப்படி துக்கமில்லாத ஒரு காரியமோ பகவானுக்கு, அது மாதிரி அது மாதிரி சம்ஹாரமும் சம்ஹிருதிகின்னு சொன்னால் சம்ஹாரஹ, ஹாரஹா தான் ஹிருதிகி வருது, சம்ஹாரஹ சம்ஹிருதிகி. அதுவும் கிரீடிதம் பவதி, அதுவும் விளையாட்டு தான், அந்த விளையாட்டுனால உனக்கு எந்த தோஷமும் வரப்போறதில்லை. அல்லது இப்படி வச்சுக்கா, அல்லது இல்லாட்டி பகவானுடைய விக்கிரகங்கள்லாம் கூட இப்போது இந்த சம்ஹாரத்துக்கு விஷயமாயிடும். இப்போ அதனால் உனக்கு ஏதாவது தீங்கு ஏற்படுமானு கேட்டால் நிச்சயமாக அந்த இந்த விக்கிரகங்களுக்கு உண்டான ஒரு ஒரு உபாதை ஒரு ஒரு இந்த இதனால் பகவானுக்கு எந்த துக்கமோ தீங்கோ ஏற்படாது, ஏன்னா ஸ்ருதி சொல்கிறது. அதனால் இது எப்படி இருக்குன்னு கேட்டால் ஒரு பகவான் ஆட்சேபிக்கிற மாதிரி, உனக்கு என்ன கவலை இருந்துட்டு போட்டுமே, விக்கிரகம் காணா போனால் காணா போட்டும் அப்படின்ற ரீதியில் இருந்ததுன்னா உமக்கு வேணால் ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் எங்களுக்கு அது தேவை அப்படின்ற இது நிர்வாகம் பண்ணலாம். ரெண்டாவது, எனக்கு ஏற்படக்கூடிய துக்கமும் இதனால் உமக்கு தோஷம் வரப்போகிறது இல்லை, ஏன்னா எனக்கு ஏற்பட்ட துக்கம் என்னுடைய கர்ம வசத்தினால இதுதான் உங்கள் சங்கல்பம், அதனாலேயும் உமக்கு ஒன்றும் ஒரு ஹானி ஒன்றும் இல்லை அப்படின்ற இருக்கு சுச்சுவேஷன் இருக்குது. ததாபின்னு போட்டுட்டு தான், ததாபினா இப்படி இருந்தாலும், ஏவம் சதி அதாவது சிருஷ்டி மாதிரியே சம்ஹாரமும் உமக்கு ஒரு விஹாரமாக இருக்கிறதுனால சங்கல்பத்தை அனுசரிச்சு இருக்கிறதுனால இதனால உமக்கு காப்பாற்றாம போனா எந்த குற்றமும் சொல்ல முடியாதுன்னு இருக்க வேண்டிய நிலைமையில சதாபி அப்படி இருந்தாலும் சரணாகத பிரணய பங்க பீதா சரணம் அடைஞ்சிருக்காளே அவளுடைய பிரணயம்னா அவளுடைய பிரேமை காதல் விருப்பம் அதுக்கு பங்கம்னா அதுக்கு ஒரு பிரேக் அது அதில் ஒரு ஒரு நாசம் அது அதில் பீதிஹி எஸ்ய அதில் பயமா பகவானுக்கு இவா இப்போ நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிடுவாளோ இவாளுக்கு நம்ம கிட்ட இருக்க பிரேமை குறைஞ்சு போயிடுமோன்ற ரீதியில் இருக்கக்கூடிய ஒரு பாவம் அப்படிப்பட்ட பீதஹ பவான் அதற்கு அஞ்சிய நீர் தேவரீர் இஹ எது மதிஷ்டம் பவேது தது கிமப்பி மாச ஜீஹபத்துன்னு இந்த ஸ்லோகமானது போகிறது ஒரு தடவை பார்த்தோம்னா ஸ்ரீயுக நிரம்பசக தவ நிசர்க நிர்நிஷ்டதா ஸ்ரூயத்தே ததஹ சிருஷ்டிவத் சம்ஹிருதிஹி கிரீடிதம் பவதி ததாபி சரணாகத பிரணய பங்க பீதஹ பவான் இஹ எது மதிஷ்டம் பவேது தது கிமப்பி மாஸ்ம தஜ்ஜீஹபத் கிமப்பி மாஸ்ம ஜீஹபத் த்ரியுக ஷாட்குண்ய பரிபூர்ணனே நிரம்ஹசக தவ பாபமற்ற உமக்கு நிசர்க நிரநிஷ்டதா இயற்கையாகவே உமக்கு துக்கமற்ற தன்மையானது இருக்கு அனிஷ்டதா நிர் அனிஷ்டதா நிரநிஷ்டதா ஸ்ருவியத்தே இது ஸ்ருதியில் கூறப்படுகிற ஒரு விஷயம் ததஹ அதனால சிருஷ்டிவத் சம்ஹிருதி அப்படின்னு வச்சுக்கணும் படைத்தலை போலவே அழித்தலும் கிரீடித்தம் பவத்தின்னா விளையாட்டாக இருக்கு உமக்கு அதனால் ஒன்றும் ப்ளஸ் மைனஸ் ஒன்றும் கிடையாது தோஷம் ஒட்ட போகிறதில்லை துக்கம் வர போகிறதில்லை ததாபி அப்படி இருந்தும் ஷரணாகத பிரணய பங்க பீதஹ பவான் ஷரணாகத்தால் அது பக்தால்னு வச்சுப்போம் அவளுடைய பிரேமையில் ஏதாவது தாரதமியம் வந்துடுமோ ஏற்றத்தாழ்வு வந்துடுமோன்ற ஒரு தாழ்வு வந்துடுமோன்ற பயத்தில் பகவான் என்ன பண்ணுறான்னா ரட்சிக்கிறானா துக்கத்தை போக்குறானா நீர் அப்படிப்பட்ட நீர் இக இந்த உலகத்தில் எது மதிஷ்டம் பவேத்து எனக்கு எது விரும்பத்தக்கதாக இருக்குமோ என் சுரூபத்துக்கு என்னுடைய சுரூபத்துக்கு எது மிகவும் ஒத்து போயக்கூடிய விஷயம் என்னவோ அதாவது மோட்சம் வச்சுக்கணும் அல்லது துக்க நிவர்த்தி ஏன்னா சுரூபமானது எப்பயும் ஆனந்த சுரூபம் அப்போ அதுக்கு தடையாக எதெல்லாம் இருக்குமோ அதை எது எது எது இஷ்டம் பவேத்து எது இருக்குமோ தத்து அதை தது கிமப்பி அதை ஒன்றை கூட குறைக்காமல் மாஸ்தீகபத்தின விடாமல் கொடுத்து அருள வேண்டும்னு சாச்சிருக்கார் இந்த ஜீகபத்துக்குள்ளே நம்ம போகலை ஏன்னா அது வந்து ஜஹாதி ஹா தாத்துக்கு மேலே இன்னொரு ரூபம் வந்து அதுக்கு மேலே லுங் அது போடுது ஆக மொத்தம் மாஸ்மஜீகபத்துக்கு என்ன அர்த்தம்னு சொன்னால் விடாமல் செய்தள்ள வேண்டும் யூ ஷுட் நெவர் நாட் லெட் மீ டவுன்ற அர்த்தத்தில் அது இருக்குது இதான் பதினெட்டாவது அதிகாரத்தை பதினெட்டாவது ஸ்லோகத்தினுடைய தாத்பரியமாத்து கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ.